ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாட்சகானாஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகலபூஷண மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீதரங்கவகநந்தினை ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் ததாகிருதி. ஸ்ரீருந்துது புலி திருவேங்கடமுடையான் பாருண்ட சொன்ன பழமொழியுள் ஓருண்டுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்பு மளவும் வாழ்வு. ஸ்ரீ அழமேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மனே நமஹா. இந்த சீனிவாசனுடைய பரம கருணை, அந்த கருணைதான் தயைன்னு பெரிவா சொல்றா. இன்றைய அளவும் ஆஸ்திகாள் வந்து சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் என்ற கிரந்தத்தை அனுபவிச்சுருக்கோம். 18 ஸ்லோகங்கள் வரைக்கும் நாம் பார்த்திருக்கோம். இந்த ஸ்லோகங்களினாலே தயினுடைய பெருமையும், எந்தெந்த ரூபங்களிலே தயாதேவி இந்த சேதன வர்க்கத்துக்கு ஜீவாத்மாக்களுக்கு அவள் திருவடியை பற்றின அந்த பரம பக்தாளுக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறாள் என்பதை நாம் அனுபவிச்சிருக்கோம் சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தின் மூலமாக. இந்த 18வது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த அஞ்ஞானமாகிய இருளை போக்கி ஜனிக்கும் போதே ஞானத்தை கொடுக்கிறாள் இந்த பிராட்டி அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இது பரம கிருபையாலே நடக்கிறது. அந்த அனுகிரகமானது சாத்மிக சாத்மிக இருக்கு. ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்படியாக இருக்கக்கூடியதான வஸ்துவை தாயார் எப்படி கொடுப்பாளோ அதை போல இவள் அனுகிரகம் பண்றாள் அப்படின்னு பார்த்தோம். இதுல அடுத்த பாசுரத்தில் வந்து நம்ம முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்துருவோம். இந்த திருமலை திருப்பதி விஷகிரிநாதன் இருக்கானே, இந்த திருவேங்கட திருப்பதியிலே பதியாக எழுந்தருளுகின்றதான அந்த சீனிவாச பெருமாள் திருவழியிலே இந்த தயா தோன்றினாள் அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்டதான ஸ்ரீ வைகுண்டநாதனே கலியுக கண்ணனாய் திருவேங்கடத்தில் எழுந்தருளியிருக்கான். அவனுடைய திருவடியிலே தோன்றினாள். அவனுடைய திருமுக காந்தியாகிற பசுமை நிறைந்த நிழலானாய் அப்படின்னு சொல்ற. இவளே பசுமையான நிழலாயிருக்கான் அவன் திருமுக மண்டலத்திலே. எம்பெருமானுடைய பரம அனுகிரகமான மோட்சம் இல்லையா, தர்மார்த்த காம மோட்சம், இந்த பழங்களையெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் தனது கையாலே பறித்து சீகரித்துக் கொள்ளும்படியாக அவருடைய கடாசங்கள் கிளைகளாக தாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றார். யாதொருவன் அந்த சீனிவாசனுடைய திருவடியை பற்றுகிறானோ அவனுக்கு அந்த அனுகிரகமானது தயாதேவியின் மூலமாக சுலபமாக பறித்துண்ணும் பழம் போல இருக்கு அப்படின்னு தாத்பர்யார்த்தம் சாதிக்கிறா பெரிவா இந்த பாசுரத்துக்கு. இப்ப 19வது அந்த ஸ்லோகம், ரூடா விஷாசல பதேகே பாதே முக காந்தி பத்தள சாயா கருணே சுகயசீவிதநாத் கடாட்ச விடவை கராபசேயல பலைஹி கராபசேய பலைஹி கடாட்ச விடபைஹி கராபசேய பலைஹி அப்படின்னு சாய்க்கிறார். தற்பூர்வம் கருணே சுகேசி வினதானு அப்படின்னு சொல்லிட்டு பாதே முககாந்தி பத்ரளச்சாயான்னு ரெண்டாவது பதத்தை எடுத்துக் கொடுத்தார். முதல் பதத்தாலே சாதிக்கும் விஷயம் சொல்லிட்டோம். ரூடா விஷாச்சலகா பதேகே பாதேகே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதாவது இந்த தயை என்பதான பிராட்டியானவள் பெருமானுடைய திருவடியிலே அவதாரம் பண்றா. அவருடைய வளர்ந்த இடம் எதுனா எம்பெருமானுடைய பரமை காந்தியான திருமுக மண்டலத்திலே வளர்றா. அந்த பொலிவு வளர்ந்த இடம் அந்த பொலிவான இடத்திலே அவள் இருக்கா. அவள் வாழும் இடம் எதுனா அதுதான் கடாட்சம்னு பெரியவா நிர்வாகம் பண்றா. அவனுடைய திருவடிகளே இந்த ஜீவாத்மாக்கள் சரணடைவதே தர்மம். நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்னன்னா சரணமாகும் தனத்தால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அதனாலே அவர் செய்து காட்டினர் அகலகில்லேன் பாசுரத்திலே புகழன்றில்லாபடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு தாமே அனுஷ்டானம் பண்ணி சரணாகதி பண்ணி காட்டி நமக்கெல்லாம் அந்த திருவடிய பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருக்குன்னு காட்டி போந்தார். அதனாலே இந்த தயையங்கு அவதாரம் பாதே வினதான் இந்த இரண்டாவது மூணாவது வரிலே வினதாத்துன்னு போட்டிருக்கா இல்லையா, அந்த விஷயத்தை எடுத்து இந்த பாதத்தோட சேர்த்துனாக்கா ரசமா இருக்கும் சேவிக்கிறதுக்கு. அதனாலே அங்கே தோன்றி ஒரு சுகம் அவளுக்கு, அந்த சுகமானது இந்த ஜீவாத்மா பர்யந்தம் பரிமளிக்கிறது. எப்படின்னா பிரார்த்தனையின் மூலமாக எம்பெருமான் திருவடி என்னை ரட்சிக்கும் என்று அவன் திருவடியிலே பிரார்த்திக்கும் அளவிலே அவன் நமக்கு அனுகிரகம் சொல்றான். எம்பெருமானே எனக்கு ஒரு புத்திரன் வேணும்ட்டு பிரார்த்தனை பண்ணி தசரத மகா சக்கரவர்த்தியானவர் புத்திரகாமேட்டு யாகம் அனுகிரகம் பண்ணார். அதனால எம்பெருமான் தனது அவதாரம் பண்ண வேண்டும் என்று தான் சங்கல்பித்தவாறே தசரதனுக்கு பிரதம புத்திரனாய் ராமனாய் அவதாரம் பண்ணி லோகத்தை காத்து ரட்சித்தார். வம்சத்திலே அவன் வம்சத்திலே அவதாரம் பண்ணார் ராமன் இல்லையா. அது மாதிரி கேட்கிறவாளுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது. புகழொன்றில்லா அடியேன் நான் செல்லும் இடமானது எனக்கு வேறொரு உபாயம் தெரியலே திருவேங்கடவா, உன் திருவடியை நான் சரணடைந்தேன் என்று சுவாமி அம்மாழ்வா செய்து காட்டியதான சரணாகதியை நாமும் பின்பற்றும் போது அந்த தயாதேவியும் கூட இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. பிரார்த்திக்க பிரார்த்திக்க அனுகிரகம் நமக்கு நம்மளிடத்தை வந்துட்டே இருக்கும்னு தான் தாத்பரியம் அங்க. பாதே முககாந்தி பத்ரலச்சாயான்னு அடுத்தவர் எடுத்தார். என்னன்னா இந்த திருவடியை பிடித்த உடனே எவனோ எங்கேயோ இருக்கான் சுவாமி, எங்கேயோ பழகிறான், எப்படியோ வளர்றான். ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே இவர் தாண்டா பெருமாள் இவர் திருவடியை புரிச்சுக்கோ, நம் ஆச்சாரியன் நமக்கு புத்தி சொல்றார், அனுகிரகம் பண்றார், ஞானத்தை கொடுக்கிறார். அதன் மூலமா எம்பெருமான் திருவடியே சாஸ்வதமான பதம் என்று அந்த ஜீவனை அறிஞ்சுண்டு அவன் திருவடியை பிடிச்சுக்கிறான். திருவடியை போய் தொட்டவொடனே எம்பெருமான் திருவடியை அவன் வந்து ஸ்மரித்து அப்பா எனக்கு ரட்சி நீயே சரணென்று ஆயரஞ்ச அஞ்சாமுன்னு இன்னொரு ஆழ்வார் சாச்சார். பிடித்த உடனே எம்பெருமான் திருவடியை இந்த குழந்தை தொடர்றதை வந்து என்னதா யாருன்னு பார்க்கலான்ட்டு எம்பெருமான் தன் திருவமண்டலத்தை தன் திருவடியை நோக்கி திருப்புறான். இப்படி நேரா பார்த்துட்டு பெருமான் கீழே திருப்புற. அப்போ இந்த எம்பெருமான் திருமுக மண்டலத்தை பொலிவோர் இருக்கக்கூடியதன் அந்த தயாதேவியின் கட்டாட்சமானது இவன் மேல வருது. இந்த இடத்துல அப்படி நோக்கி பார்க்கும் போது எம்பெருமான் நோக்கி பார்க்கும் போது இந்த கடாட்சம் கீழே வந்து விழறது. இது எப்படின்னு கேட்டாங்க, ஒரு அப்பா இருக்கா, ஒரு குழந்தை வெளியில விளையாடின்னு இருக்கு, திடீர்னு அப்பா ஞாபகம் வந்து ஓடி வந்த உடனே நேரா வந்து தாவி வந்து அப்பாவுடைய கைய போய் ஏறாது. அப்பா காலை தொட்டு பிடிச்சி வேட்டி பிடிச்சி ஏறிதான் உடனே அப்பா எடுத்து போய் கையில அந்த குழந்தை இல்லையா. நம்ம வந்து லோகத்திலே நம்ம ஆங்கல்லே பாக்குறோம். அதே போல இந்த குழந்தை வந்த உடனே முதல்ல திருவடியை தொட்டு பார்க்கும் போது இந்த தலையை தூக்கி முகத்தை பார்க்கும்னு அப்பா என்ன குழந்தை முகத்தை பார்ப்பார். அதாவது குழந்தை பார்ப்பதானது என என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சங்கேதமா பண்றது. அதே போல இந்த ஜீவாத்மாவோட என்ன பண்றோம், நம்ம எல்லாம் பெருமாள் திருவடி கிட்ட போய் இருந்து பிரார்த்தனை பண்றோம், பெருமாளையே என்னை ரட்சிக்க கூடாதான் திருவடியை நினைச்சு ஸ்மரிச்சு பண்ணும் போது எம்பெருமான் திருமண்டலத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி எம்பெருமானும் நம்மை நோக்கி இந்த வீக்ஷமான கடாட்சத்தை அனுகிரகம் பண்றான் இல்லையா. அதே போல சுவாமி நம்மாழ்வாருக்கு அப்படிதான் பண்ணர். இவையும் அவையும் உவையும் என்ற பதிகத்திலே போன ஸ்லோகத்திலே சொன்னோமதை திருவடி நோக்கி வருகின்ற அந்த குழந்தையை தானும் கடாட்சித்தும் போது எம்பெருமான் கடாட்சத்துக்கு முன்பு இந்த தயாதேவின் கடாட்சம் அந்த குழந்தையினுடைய போது வருதனாலே எம்பெருமானும் வேற வழி இல்லாத அனுகிரகம் பண்ணி ஆகணும். அந்த பொலிவானது எப்படி இருக்குன்னா முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடைகளும் பல்கலனான் இன்பென்பன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையேன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி மூன்றாவது பத்திலே முதல் பதிகத்திலே முதல் பாசுரமாக இந்த பாசுரத்தை நமக்கு அனுகிரகம் பண்றார். அதனாலே இவள் பார்த்ததனாலேயே அவனும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு எம்பெருமான் தள்ளப்பட்டு நமக்கும் அனுகிரகம் பண்றார் எம்பெருமான் அப்படின்னு இந்த பிரிவாய்ந்தத்தை தாத்பரியார்த்தம் வந்தார். எதனாலே அனுகிரகம்னா கருணே சுகயசி வினதான் அப்படின்னு போட்டார். கருணே அதாவது கருணை எப்படி இருக்குன்னா பிராட்டியின் கருணை. ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஏதோ கட்டோன்னு அழறா, அவ அழறத பார்த்து தேம்பறத பார்த்து நம்ம கண்களும் சில சமயங்கள் தீர்த்தம் வந்துடும். ஐயோ இவள ஜீவன் கஷ்டப்படுறா, இந்த குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருத்தேன் நான் நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி சுகம் பாடும் போது எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, நல்ல உத்தியோகம் கிடைச்சுன்னா நம்ம முகத்து ஒரு மலர்ச்சி ஏற்படுறது இல்லையா. ஆனா இந்த தயாதேவி என்ன பண்ணுவா, அழுதலை கண்டால் அழுவதும் சிரிப்பவர்களை கண்டால் தானும் சிரிக்கதும் அது ஒரு பொது விதமான பட்சம். ஆனா அவள் என்ன பண்றானா, அவ அழுத ஒன்றே தான் அழாமல் என்ன பண்றான், மனசை தேத்தி மனசு திருவுள்ளம் இறங்கி தானே தன் தயை என்ற கருணை என்ற குணத்தாலே தான் அழாமல் மற்றவாளுக்கு அனுகிரகம் பண்ணி மகிழ்விக்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்றா பெரியவாயிங்க. கருணே சுகேயசி வினதான் அப்படின்னு பதம் போட்டிருக்க சுவாமி தேசிகன். இந்த வினதான் அப்படின்ற பதம் ரொம்ப விசேஷமான பதம். தேசிகன் நடையாட்டில் கையாள்ற அந்த இடத்துல இல்லையா, வினத விபுத பூதைகி ராதரக்ஷைக தீக்ஷேன்னு ஸ்ரீபாஷ்யத்துல வந்து பெரியவா எடுத்து காட்டுறா. வினயத்தினாலே சொல்லப்பட்டது தெய்வநாயக பஞ்சாசத்து விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிச்சு பலஸ்ருதியான ஸ்லோகமானது கடைசி ஸ்லோகத்திலே சாதிக்கும் போது எல்லாம் தெய்வநாயகனுடைய அனுகிரகத்தால் எனக்கு கடைசின்னு சொல்றார். நிரபதி குணஜாதம் நித்திய நிர்தோஷமாத்தியம் நரகவத நரக்ஷம் நாகினா மேகநாதம் வினத விஷய சத்தியம் வெங்கடேச கவிஸ்வாம்னு சாச்சு. வினத விஷயம் சிரசாலை வணங்கி எம்பெருமானை சேவிச்சு கர்வம் இல்லாமல் நான் இந்த ஸ்லோகத்தை பண்றேன் என்ன ஒரு இல்லாமல் உன்னுடைய அனுகிரகத்தாலே எல்லாம் கடக்கிறது என்று ஒரு வினயத்தோட சமர்ப்பிப்பதான விஷயத்தை எம்பெருமான் சிரசா வகிக்கிறான். ஸ்ரீமத் ரகசிய சாரத்துல வந்து சொல்லும் போது அபியுக்தாள் பெரிய ஆச்சாரியாள்லாம் பன்னிவிதமான இந்த வாசிக கைங்கரத்தை எம்பெருமான் சிரசா வகிக்கிறான்னு சாய்கிறேன் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய சாரத்துல. அந்த மாதிரி இங்க சுவாமி தேசிகனே அவரே ஒரு பதம் எடுத்து காட்டிருக்கார். வினதான் கருணே சுகயசி வினதான் காட்டாருங்க. அது மாதிரி இந்த திருவடியிலே வந்து செவிக்கிறான், எங்கேயோ செவிக்காம மலையே திருவுடம்பு என்னும்படியாக மலையை செவிச்சான் அனுகிரகம் பண்ணும் போது பெருமாள் இந்த பக்கம் திரும்பி பெருமாள் இருக்க திக்கில செவிக்காமல் எங்கோ செவிக்காமல் பெருமாள் திருவடி நோக்கி வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு ஹே சீனிவாசா அப்படின்னு திருவேங்கடத்தானுடைய திருத்தாள்களிலே அந்த மலர் பாதங்களிலே பிரபத்தி அனுஷ்டிக்கிறானே அவனுக்கு பெருமாள் நிச்சயமா அனுகிரகம் பண்ணாம போக மாட்டார். பண்ணியே ஆக அவனை தலையெழுத்து தன தாளடைந்தார்க்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமான் சுவாமி நம்மாழ்வார் வாக்கு என்னைக்கும் பொய்க்காது. அதுதான் நம்ம ஆச்சாரியால் எடுத்து காட்டுறான் நமக்கு இந்த இடத்துல. அதனாலே எம்பெருமான் சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணான்னு போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், கடாட்சம் கொடுத்தார். இங்க எப்படின்னா இந்த தயாதேவியானவள் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே இருந்து பொலிந்து கொண்டு முடிச்சோதி அவனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்றபடி இந்த ஜீவாத்மா எம்பெருமானை சேவிக்கும் போது அவனை இவள் கடாட்சித்து இவள் கடாட்சத்தின் மூலமாக அவனும் புனகா கடாட்சித்து இந்த ஜீவாத்மாவுக்கு பரம கிருப பண்ணி அனுகிரகம் பண்றாளே அதுதான் கடாட்ச சொன்னதுல என்ன பண்ணது கடாட்ச விடபைகி அப்படின்ற கடைசி பதத்தாலே கொடுத்தார். திருவேங்கடத்தானுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே பண்ணப்பட்ட சரணாகதியானது திவ்ய தயையாகிய கருணையாகிய அந்த பழங்கள், அந்த மோட்ச சாம்ராஜ்யம், அந்த கிளைகள் எல்லாம் இந்த கிரணங்களாக எம்பெருமான் திருவடியிலே வந்து விழும்போது இவா எட்டி பிரிக்க வேண்டாத. காளிதாசன் இந்த ரகுவம்சம் எழுதும் போது பிராம்சலப்தேன் போட்ட சின்ன கையால நான் பெரிய படக ஓட்டி இந்த பெரிய ராமாயணம் என்ற சாகரத்தை நான் எழுதணும்னு எத்தனை படுறேன், வால்மீகி விஸ்தாரமா எழுதியிருக்கார், எனக்கு சின்னவன்தான் சுவாமி, என்னால முடியாது, இருந்தாலும் முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னார். அதனாலே அதப்படி இங்க பார்த்தாக்கா நம்ம எல்லாம் பெருமாளை எட்டி எங்க பறிக்கிறது அவன் அனுகிரகத்தை, அவனே நமக்கு அனுகிரகம் பிச்சை போட்டாதான் உண்டு இல்லையா. அதனாலே நம்ம சுலபமா அந்த மோட்சம் என்ற படத்தை பறிக்கும் அளவிற்கு எம்பெருமானுடைய அந்த கருணையானது தாழ்ந்து கிளைகள் போலே பழுத்த பழங்களோட வந்து நம் கிட்ட நிக்கிறது. அப்படி கையை நீட்டினா எடுத்துன்னு போயிடலாம். நான் சொன்ன வியாக்கியானம் எழுதும் போது பெரியவா அப்படியே சிறசில திருவடி வைக்கும் போதே மேல பழம் இருக்கு, அப்படியே பொரிச்சின்னு போற அளவுக்கு எம்பெருமானுடைய கருணையாகிய பழங்கள் என்னன்னா அந்த கிளைகள் எல்லாம் அந்த கருணையை தாங்காம தாழ்ந்துத்துன்னு பெரிய வியாக்கியானம் பண்றான். அத ஒரு ஸ்டிஃபான கலையா இருந்தா மேல நிற்கும் சுவாமி, பழங்கள் இருக்கு அவ்வளோ தயைக்கூட கனம் ஜாஸ்தியா இருக்கு, தயை கலையில ஜாஸ்தியா பழமாகிய தயை இருக்கும் போது பழம் மொத்தமும் கிளை தொங்கி பெருமான் திருவடியில தொங்கும் போது நாம அவன் திருவடியை நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு சுலபமா அந்த பழத்தை பறிச்சுக்கலாமே அப்படின்னு பெருவா வியாக்கியானம் பண்றா. இவா ஜீவாத்மாலாம் அந்த பழத்தை பெருகணும் தான் எம்பெருமா அனுகிரகம் பண்ணி கீழே தொங்க விடுறாத்த, அதுதான் உங்க தாத்பரியார்த்தவங்க. அதனாலே இந்த கடாட்சங்களே இங்கு மரத்தின் கிளைகளாக இருக்கின்றன வியாக்கியானோ, இந்த தயை கருணையாகிய பழங்களின் அந்த பலு தாங்காம கீழே விழுந்து தொங்கிறது பதிப்பதற்கு ஹேதுவாகவும் சுலபமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி, இதுக்கு விஷய உள்ள மறைமுகமான அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, சுவாபதேசம் எவனோ ஒருத்தனருக்கான எம்பெருமானை என் மனசிலே கட்டி போடுவேன் சுவாமி, பக்தியோகம் பண்ணி எம்பெருமான் அதன் மூலமா என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ணி புனகா புனகான அதையும் சாட்சா்காரம் பண்ணி அதிலே ஒரு பக்தியோகத்தை செலுத்தி நான் மேலே எம்பெருமானுடைய நான் பார்ப்பேன் என்று ரொம்ப குரு உபாயம் கடினமான உபாயத்தை அனுஷ்டிப்பவாளுக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போன அந்த உபாயத்தில். பெருமானுங்க என்ன பண்றேன்னா, நீ சிரமப்படாம வைகுந்த வரலாண்டா கண்ணான்னு சொல்ற நமக்கு. எப்படின்னா ஒரு ஆச்சாரியன் திருவிழைய பண்ணப்பட்ட சரணாகதி இருக்கு, அது சுலபமா எம்பெருமான் திருவிழைய காட்டி கொடுத்துடும் சொன்னா, அதனாலே எம்பெருமான் சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை சித்த உபாயமாக சித்தோபாயமாக எம்பெருமான் இருக்கான், திருவடியிலே வைகுண்டம் என்ற பழத்தை வச்சுருக்கான் சுவாமி. அப்படி அவன் திருவடியில உழுந்தவொடனே பழம் தட்டுப்படுறது கையை பிடிச்சு வைகுண்டம் போக வேண்டித்தான். அதுதான் தாத்பரியார்த்தம். குரு உபாயம் பண்ணாமல் லகு உபாயம் பண்ணி எம்பெருமானை ஈஸியா அடைஞ்சுடலாம் அப்படின்னு ஆச்சாரியால் காட்டி கொடுக்கும் விஷயம். அதனால பக்தியோகம் பண்ணி சிரமப்பட்டு வைகுந்தம் போகாமல் ஆச்சான் திருவடியிலே பண்ண சரணாகதியின் மூலமாக எம்பெருமான திருவெழுத்தாள்களை நாம் ஆத்ம பரத்தை சமர்ப்பிப்பதன் மூலமாகவும் பிரபத்தி அனுஷ்டிப்பதன் மூலமாகவும் ஒரு சிரமமும் இல்லாம வைகுண்டமாகிய அந்த புருஷார்த்தம் பழம் நமக்கு சுலபமாக கிடைச்சிடும். தற்பூர்வம் தர்ம அர்த்த காமம் மோட்சம்னு சொன்னா இல்லையா, எல்லாமே சித்திச்சிருமே சுவாமி நமக்கு, அந்த மோட்சம் தான முக்கியம் நமக்கு. அதனாலே எம்பெருமான அனுகிரக புத்தியோட நமக்கு தயை என்ற குணத்தை கொண்டு சுலபமாக இந்த வைகுண்டத்தை நமக்கு அளிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பாதுரத்தை சுவாமி தேசிகன் தலைக்கட்டர் ரூடா விஷாச்சல பதேகே பாதே முககாந்தி பத்ரலட்சாயா கருணை சுகையசி வினதானு கடாட்ச விடபைகி கராபஜேய பலைகி அப்படின்னு இந்த பாசுரத்தாலே நமக்கெல்லாம் ஒரு லகு உபாயத்தை காட்டி போந்தால் சுவாமி தேசியன் இதை மொத்தனையும் தயாதேவி பண்றான்னு நிர்வாகம் எங்கே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.